கொடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதில் வளர்த்தாய் கரிசு காட்டு பூவே. வானவில்லை போல வானவில்லை போல பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே பூவே பூவே. வாங்கிறது போடி சூரியன் போல மலர்ந்து காதல் பூவே. இல்லையே நீயாக நானாகிறேன், நீராக நீ ஊற்றினார் வேறாக நானாகிறேன். கொடியாக நானாகிறேன், கிளையாய் நீ ஊன்றே, செடியாக நானாகிறேன், நிலமாய் நீ தாங்கே, வானத்து நிலவே இறங்கு வாசனை மலர்கள் உனக்கென விரித்தேன் பரிசு காட்டு பூவே. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதில் வளர்த்த கரிசு காட்டு பூவே. கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன், என்னை நீ சேராமலே என்னோடு நீ வாழ்கிறாய். என் மூச்சில் எப்போதுமே உன் காற்றை வாங்கினேன், உன் காட்சி எப்போதுமே என் கண்ணால் பார்க்கிறேன். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பதுனாலே இனி என்ன வேண்டும் கரிசு காட்டுக்குள்வே. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைக்கு கோடி மனதில் வளர்த்தாய் கரிசு காட்டு பூவே. வானவில்லை போலே வானவில்லை போல நீ பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே பூவே பூவே. வா ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைக்கு கோடி மனதில் வளர்த்தாய் கரிசு காத்து பூவே.